ॐ महादेव्यै च विष्णहे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। श्रीप्रभाकरभट्टार्यः श्रीरङ्गे च पुरोचितः श्रीवत्साङ्गसुरश्रीमान् शयते मनिभूयते। विराट्टेडि वैभवम் அனுபவிச்சிருந்தோம். ஸ்ரீகுணரத்ன கோஷம் மூலமா 30 ஸ்லோகாச்சு இன்னைக்கு சொல்ல வேண்டியது 31 முதல் 31 ஸ்லோகமாக விஷ்ணோ சுவமசி அதே வைஷ பகவான் உதாயத்தி தவவது அபராதீன விபவ ீத்தியா ரத்தம் பவதபி மகார்கம் நவி குணம் ந குண்டஸ்வாதந்திரம் பவதி ச அந்யாஹித குணம். 31 ஸ்லோகத்தில் வைபவம் 30 ஸ்லோகத்தை என்ன ஆரம்பிச்சேன்னா எல்லாம் பிராட்டியுடைய வைபவம் தான். அந்த பிராட்டி பகவானுக்கு கிடைச்சிருக்கான். பிராட்டிய வைபவம் லோகமோ சப்தலோகமோ சிருஷ்டி ஸ்திதிகளோ விஷ்ணு பத்னி சிவப்பதி இந்த ஆகாரங்களோ எல்லாம் பிராட்டியுடைய. அந்த பிராட்டி எல்லா லோகங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா விபவங்களும் பிராட்டி மூலமாகனா எல்லாம் கவி வர்ணிச்சு என்ன பண்ணுவான், இந்த நகரம் நன்னா இருக்கு, நிறைய செழிப்பா இருக்கு, அவங்ககிட்ட நிறைய ரத்னங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா சிலையே வர்ணிக்கணும். இது ராஜாவுடைய பெருமை. அதே மாதிரி பிராட்டியுடைய பெருமை எப்படின்னா இதனால பெருமாளு அனுபவிச்சோம் 31 ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் ஸ்ரீஹி பரஸ்வம் ஏ பெரிய விராட்டியே பெரிய விஷ்ணுவோ ஸ்வம் நீர் விஷ்ணுவை சொத்துதானே விராட்டி யாரோட போனா விராட்டி பெருமாள் விட்டு நகர் பெரிய சொத்து பெருமாளுக்கு பெருமாளுடைய சொத்து விஷ்ணுவின் சொத்து. விஷ்ணுவஸ்தீகி அனபாயினி விஷ்ணுபுராணில் பராசரன் சாதிச்சபடி அதனாலே பகவான் ஐயா விஷ்ணு அது ஏன் பகவான் பேரு வீரிய பல ஐஸ்வர்ய வீரிய தைர பல ஞானம்னு சொல்லும் போது 6 குணங்கள் அதெல்லாம் சேர்ந்தவன் பகவான் நீ பகவதி. பகவானாக ரங்கநாதன் ஸ்ரீ ரங்கநாயகியன் கூப்பிடுறார். அந்த பகவானாவன் ரங்கநாதன் ஆழ்வார் அரக்கண்ண பார்த்து வேலை செய்யறான் பெருமான். சதாயத்த ரித்தித்தோபி நிறைய அவன் நிறைய ஐஸ்வர்யங்கள் கடாட்சங்கள் சுற்றி சக்திகள் யானங்கள் இந்த பகவானுக்கு உண்டான ஒன்னால்தான் வருதுன்ட்டார். அபராதீன விவகா இனி எப்படி பெருமாளுக்கு என்ன யாருக்கும் அடங்காத செங்கரன் பெருமாள் ஆரம்பிக்கிறார் தேவதைகள்லாம் இந்திரன் ஆசிரியிருக்கா பெருமாள் சொல்ற நான் யாரையும் ஆசிரியது இல்ல யாருக்கும் அடங்காதவன் நான் பரமன் எனக்கு மேல யாரும் கிடையாது அப்படின்னு இந்த சக்தி எப்படி வருதுங்க இந்த விபவம் கிராத்தீனாரே அப்படி சொல்றாரு. அபராதீன விபவா பிராட்டியுடைய சம்பந்தம் கிடைச்சதுனால எல்லாருக்கும் மேலானக்கல் சத்தம் சுயாதித்யாதி ரத்னக்கல் ரொம்ப உயர்ந்தது அப்பெல்லாம் இயற்கையாகவே ஒளி இருக்கும் அது அதுக்காக தொடர்ச்சியாக பிரகாசம் வந்துடும். ரத்னக்கலுக்கு இயற்கையாகவே ஒளி வரும் அதனால அது விலை ஜாஸ்தி விலை ஜாஸ்தினால இருக்கிறதுனால குணம் இல்லையா அதுக்கு இந்த எவ்வளவு வச்சிருந்தாலே போதும் மந்திர சித்தியாகும் ரொம்ப விசேஷமானது அழகானது ஏகப்பட்ட குணங்கள் உண்டு. அத்தம் விலை உயர்ந்ததா இருந்தா கூட நல்ல குணங்கள் இல்லாதிருக்கிறது இல்லை கருதும் அந்த விட வேறு பொருளாலே கொண்டு வைக்கப்பட்டதுனாலே இருக்கு இன்னும் ஜாஸ்தி குணம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த விவரிக்க போற இந்த ஸ்லோகத்தில் உபாயம் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் தான் உபாயம் சொல்ற போது ஆராயண சப்தத்திலும் சரண சப்தத்திலும் தோற்றுகிற குண விசேஷ விக்கிரக விசேஷங்கள் நாராயணன் பெருமாள் எல்லாத்தையும் அடைக்கிறவன் நாராயணமயனம் அத அனுபவிச்சோம். திருமேனி பெருமாளை திருமேனி திருவடிகள், பிராச்சி திருவடிகள், ஸ்ரீமன் நாராயண திருவடிகள், நாராயண அடியன் சுவாமி. ஹலோ சுவாமி, கேக்குறதா? கேக்குது. ஒவ்வொரு சத்தம் வருது. பாகவதெல்லாம் கொஞ்சம் மியூட்ல போட்டுண்டா, ரொம்ப இதுவா இருக்கும், சௌரியமா இருக்கும். திரும்பியும் சத்தம் வருதா அடியேன்? இப்ப பரவாயில்லையா? இப்ப வரல. அதான் யாரா அன்மியூட் பண்ணா வருது, அதனால பாகவதெல்லாம் கொஞ்சம் மியூட்ல போட்டு என்ன பண்ணணும்னு விண்ணப்போ. தன்யோசனி அடியே. அப்படிப்பட்ட சிவன் நாராயணன் சரணாகதி பண்றோம் திருவடியில. யாருடைய திருவடி? ஸ்ரீமன் நாராயண சரணம். எப்படி இருக்க பெருமாள்? பிரியாட்சியோட இருக்க. பிரியாட்சி சரணம் ரெண்டு திருவடிகள் சரணாகதி பண்ணோம்னா பிராட்சியோட நாலு திருவடிகள் ஆகாதா? அப்ப ஏன்னர் பிராட்சியோட சேர்ந்த பெருமாள், அப்ப ரெண்டு திருவடி. அதனால சரணசத்துல குண விசேஷங்கன்னா சொல்லியாச்சு. எப்ப ஏற்பட்டு பெருமாளுடைய திருவடி சரணாகதி பண்ணோம்? ஸ்ரீ சீமான். அதனால ரெண்டு திருவடி. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா உபாயம். அப்ப பிராட்டிக்காக சரணாகதி பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றோம். முதல்ல ஸ்ரீ பிரபத்தின்னு பகவத் ராமாவது காத்தா கூட உபாயம் பண்றபோது ரெண்டு பேரும் தான் இருக்கான். அதனால உள்ள யோகக்ஷேமமான ஸ்ரீமச்சந்திரத்திலே யோக யோகம்னா இல்லாத வரது, அதை காப்பாத்துக்கிறது க்ஷேமம். அதனால ஸ்ரீமச்சந்திரத்தை ரெண்டு பேருக்கும் உண்டு அந்த அதிகாரங்கள். பெருமாள் எப்படி இருக்கார்? அகல இல்ல, அவளும் விடமாட்டா. பெருமாள் அவர் அவர் இல்லாத இல்லை. அதனால நித்திய பக்தி சம்பந்த விசேஷம் ரகசியத்தில் சொல்லுறோம். நித்தியமா இருக்கக்கூடிய பிராட்டி. அதனால உபாயம் பெருமாளுக்கா பிராட்டியான பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை. நான் பண்ற சரணாகதி என்ற உபாயம் ரெண்டு பேரும் சேர்த்து லட்சுமி நாராயணன் என்னும் இரட்டையான தேவதையான ஒருவர். அப்போ பிராட்டிக்கு விசேஷமாயிடும் அப்ஜெக்டிவ். நாராயணன் எப்பேற்பட்ட நாராயணன்? ஸ்ரீயை உடைத்த ஸ்ரீமன் நாராயணன். அப்ப தனித்தனியா உபாயம், உபாயம் ரெண்டு பேரும் சேர்த்துதான். அதனால விசேஷத்துக்கு வைபுண்ணியாதிகள் வராது. அப்ப பெருமா பிராட்சியோடு சேர்ந்தா அவளையும் சேர்த்துன்னு சொல்ல முடியுமா? இன்னும் வசதி தான், விசேஷம் சேர்ந்தா வசதி தான். அதனால சதஸ்ரீத்வம் ஆகித குணம்னு சொல்லப்படுது. சித்தோபாய சோதனாக சொல்ற, துயாதிகாரத்தை சொல்ற, சுரூபம் சுவாதந்தியம் இதெல்லாம் ரெண்டு பேருக்கு உண்டு. சதஸ்ரீத்வம் பிராட்டி சுதந்திரம் உண்டு, அதான் சொல்லப்படுது இந்த ஸ்லோகத்துல. பிரிக்க முடியாது. ஆதித்யாதிகளுக்கு பிரபாதிகள் போலே அதிசயகாணியாக்கொண்ட சித்தோபாயம். சித்தோபாயம் பிராட்டிய உடல், சித்தோபாயம் பகவான், பிராட்டியோடு சேர்ந்த பகவான். இப்ப சூரியன் இருக்கான், ஒளி புழம்பு, அது மட்டும் பார்க்க முடியுமா? அதை சுத்தி ஒரு வட்டம் இருக்கும் பரிதி. இந்த வட்டத்தை பிரிக்க முடியுமா? நான் சூரியன் மட்டும் வட்டம் வேணாம் சொல்ல முடியுமா? இல்ல வட்டம் மட்டும் வேணும் சூரியன் வேணாம் சொல்ல முடியுமா? ஆஸ்கரேன பிரபாயதா அனுபவிச்ச மாதிரி சீதையா தேவியா. அதனால பரமவியோக பாஸ்கரா. அதனால இவ பரிசி மாதிரி இருக்கா சீதை, ராமன் சூரியன் மாதிரி இருக்கான், பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதான் இது சேர்த்து அனுபவிக்கிறார். பெருமாள் ஒரு விபவங்கள் வந்ததுன்னா பிராட்டியான விபவம் வருது, பிராட்டியோட பிரிக்க முடியாது. ஏன்னா சூரியனை காமிச்சார் பாஸ்கரன் சொல்ல சூரியனுக்கு பிரபலி, பிரபல இல்லாத இருக்க முடியாது சூரியன், அப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி அனன்யாதீன கல்யாணம், லக்ஷ்மி கல்யாணம் பட்டவ நாடகம் எழுதியிருக்கார். அதுல நான்தே ஒரு மங்கள ஸ்லோகம் எழுதுவான். அதுல பட்ட சாதிச்சிருக்கார். அனன்யாதீன கல்யாணம், அந்நியமங்கல காரணம். யாருக்கும் கட்டுப்படாத ஒரு தனியான ஒரு மங்களத்துவம் உண்டு. அதே நான் பிராட்டி இப்படிப்பட்டவன், யாராலையும் அவளுக்கு மங்களம் உண்டாக்கப்படல, அவளே மங்களத்துக்கு காரணம். மங்களத்தை உண்டு பண்றாள் அந்நியம் மத்தவாளுக்கு, அந்நிய மங்கள காரணம். அப்ப இவருடைய பிராட்டி தான் லட்சுமியான நாசம்மா, விஷ்ணு பத்தி தான் ஜெகம் நிதானம், ஜெகத்துக்கெல்லாம் உற்பத்தி சக்தி ஸ்திரீகளை காரணமா இருக்கா. அத்வந்தம் பிரிக்க முடியாது. இந்த பிரம்மத்தை சிவன் நாராயணனை இயை வச்சு பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஆனா ரெண்டு பேரும் இருக்கா, ரெண்டு பேரும் உபாயம், பிரிக்க முடியாத இரட்டைகள். அத்வந்தம் துவந்தம் வந்தாமையே வயம் தெரிவிக்கிறார். அப்புறம் சுபாவ சித்தமானது பிராட்டிக்கே உண்டு அந்த மங்களங்கள். நான் வால்மீகி சொல்றியா மாரியத்துடைய வாக்கியம், அப்பிரமேயம் தத்தேஜா சொல்றேன். அனன்யா ராகவே நாகம் ராகி பாஸ்கரேன பிரபாயதா சொல்றவன் பிராட்டியே சொல்றாரு. ராமனை விட்டு நான் பிரிஞ்சுக்க முடியாது. அனன்யா நான் தனியா கிடையாது, ராகவனோட தான் இருப்பேன், ராமனோட தான் இருப்பேன். எப்படி சூரியனுக்கு பரிதியோ, இந்த வாக்கியம் ராமாயணத்துல அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயதா சாஸ்திரங்கள் சாஸ்திராமெல்லாம் சொல்றது நித்தியம் தத்தர்ம தர்மணி. பத்தியுடைய தர்மத்தை கூட ஆதரிக்கிறது தானே பத்னி, விவாகங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். என்னோட போல இந்த பத்னி தர்மாதரத்துக்காக ஆதரவுக்காக இந்த பிராஜாபத்தியம் கிராமங்க கல்யாணத்தை பண்டிகை சொல்லியும் அதனாலே அதுலேருந்து யாகமோ ஹோமோ எந்த காரியம் தானமோ பண்ணாலும் ரெண்டு பேருக்கு அதிகாரம் பதி பத்னி இருக்கு. அதனால இன்னைக்கு தட்சிண சமர்ப்பித்த கூட என்ன சொல்லுவோம், கோத்தியத்தால புரோஷி பத்தியுடைய அனுமதி போகணும். அதனால ஏன்னா பத்தியுடைய தர்மத்தை அனுப்பிக்கிறது தான் பத்னி. நித்தியம் தத்தர்ம தர்மணி, அவளுடைய தர்மத்தை அனுப்பிக்கிறவள் சேதநாமம். அப்புறமே சத்தியஜா ராவணன் கிட்ட சொல்றான் மாரீச்சன் போய் உதவாயிட்டு போறான். கூர்ப்பனைய போய் கலகம் பண்ற பின்னாடி மூக்கார்த்த உடனே எப்படியாவது பழி வாங்கணும்னு ராவணன் கிட்ட தலைநா ராவணன் கிட்ட நன்னா இருக்கா அழகா இருக்கா ராவணுடைய அரசு நீ போய் அபகரி நீ தான் அனுபவிக்கும் கலகம் பண்ணி விடலையோ. அதுக்கு அப்போ ராவணனுக்கு செய்தி என்ன ரொம்ப நாளா இருக்கு, அது சூர்ப்பனைகள் தான் நமக்கு தெரியுது. ஆனா ஒரு அடி வாங்கி போறான் மாரீச்சன், அப்பவே சொல்றான் ஏ ராவணா அந்த சீதையுடைய தேஜஸ்தான அளவிட முடியாது. அப்புறமே தத்தேஜா யாரவோ எஸ்எஸ்ஆர் ஜனகாத்மஜா ஜனங்களுடைய மகள், ராமனை சேர்ந்தவள், அவள் நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நத்தம் சமர்த்தகா துவாமகத்துவம், அவளை நீ அலையத்துக்கு சாமர்த்தியம் உள்ளவன் இல்லை. ஏன்னா ராமஜாபாசியம் அவனை காட்டுல இருந்தா கூட ராமனுடைய அம்பு ரக்ஷத்துல இருக்காவோ, ஒன்னும் கெட்ட போக முடியாது. மாரீஜன் ஏகன் சொல்லிருக்கேன் பாருங்க. அப்போ அதே மாதிரி பிரித்து பிரிக்க முடியாதுன்ற மாரீஜன் தத்துவத்தை சொல்லலாம். பிரபாயதா திருவாமியா சொல்ற தவஸ்தியா சிஎஸ்டிஹி திருவுக்கும் திருவாகி என்ன சொல்ற உன் திரு, நம்ம உன் திருட்டர் ஒன்னு லட்சுமினாவும் நம்ம அனுபவம். அப்ப விசேஷ விஷயங்களோடு சேர்ந்து ரெண்டு பேர் தொந்தோம் மிச்சம் நாம் பிரிக்க முடியாது. அதனால அப்ப ஏற்பட்ட நிகழ்ச்சிய பெருமாள் சொத்து பெரிய சொத்து எவ்வளவு ஆசையா இருக்கலாம். பெருமாளுக்கு நீ கொடுத்து நீயா இருக்கிறது லட்சுமி சொத்து, என்ன கர்வம் உள்ளுவாங்க லட்சுமி சொத்து. சகல ஜெகத்துக்கு மங்களகரமானவள் ஆறு உணவுதான் சொல்லணும். காங்கிரஸே புருஷோத்தவன் எவ்வளவு அறிவிச்சார் ஆள வந்தார். அப்ப இவருடைய சொத்து யாருக்கு, பெருமாளுக்கு என்ன பாரிசன் சொன்னா தெருவுக்கும் பெரு ஆழ்வார் அனுபவித்தார். தெருவுக்கும் பெரு என்று பேசுகிறேன் அன்யோன் நிறைய இவளால பெருமாளுக்கு பெருமை, பெருமாளால பிராட்டிக்கு பெருமை. விஷ்ணு பத்னின்றோம் விஷ்ணுவை கொண்டு, சுயப்பதி இவருடைய பதின்றோம். அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆசிரியிருக்கார். அதனால இந்த சொத்து பெருமாளுக்கு சொந்த சொத்து ஐசேரி லக்ஷ்மின்னு லோகத்துல எல்லாம் ஐசேரி அது போனோம் இது போகணும் மங்களம் போகணும் கேட்கறாங்க. அந்த லக்ஷ்மி யாரு? அது யாருடைய சொத்து? பெருமாளுடைய சொத்து. அதான் இதை சொல்ற ஆரம்பி விஷ்ணோகோ ஸ்வம் சொத அதி. ரெண்டு பேரும் விரும்பி ஒத்தரை கொத்த சேத சேட்டி பாவம் விட்டுக் கொடுக்குறாவோ இவளே சேசியா இருக்கலாம். மோக்ஷ தரப்பு இவளுக்கே சக்தி எல்லாம் உண்டு. இருந்தாலும் பெருமாள் புகுந்துன்னு பேர் வச்சிருக்கானே. இவ பத்தினி ஆயிருக்காரு. ஸ்ரீத்துவம் ஆக்கிட்டேன் நானே ஆக்கிட்டேன். நானும் பரபிரம்மன் தான். சரி நீயே சர்வசேஷியாயிரு, நான் சேஷியா இருந்தாலும் விட்டுக் கொடுக்குறாள். அப்பேற்பட்டு யாருக்கு வரும் இந்த மாதிரி ஒரு பாவம்? எல்லாரும் பெருமாளுக்கு மாதிரி சக்தி உள்ளவர் பெருமாளை தூக்கி வச்சுட்டான். அப்பேற்பட்ட சொத்து கிடைச்சிருக்கு பெருமாளுக்கு. அதனால எல்லாரும் பெருமாளுக்கு தாசர்கள் தான். ருத்ரன் சொன்னார்கள் மந்திராஜபத ஸ்தோத்திரத்துல, தாசபூதா ஸ்வதஹ சர்வேஹி ஆத்மான பரமாத்மன. எல்லாம் பரமாத்மாவுக்கு சேடிதான். பரமாத்மா செய்தா பிராட்டியும் சேர்ந்து செய்திதான். அந்யோன் இவருடைய ஆசைதான் அவருக்கும், அவருடைய விருப்பம் தான் இவளுக்கும். அப்படி ஒத்தக்கு ஒருத்தர் இருந்துட்டு விரும்பி ஏற்றுக்கொண்ட அவாளே. அதனாலே துவயாதியார் சொல்லுகிறார் சொதகா அப்படிப்பட்ட சொத்து தானே விசேஷமா இருக்கக்கூடிய வைபவம் உள்ளவள். அத மிதுன பரம் பிராப்தியம். கஷ்ட ஸ்லோகத்தில் பட்டது மிதுன பரம் பிராப்தியம். ரெட்டையான தேவதைகள், ரொட்டை ரெட்டையான தேவதைகள் அவாதான் பரபிரம்மம். லட்சுமியும் நாராயணம் சேர்ந்து ஸ்ரீமன் நாராயணனே ஒரு நமக்கு உத்தேசியமான மிதுனமான தேவதைகள்னு எழுத்துக்காக முடிகிறார்கள். அதே ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாது. சுவாமித்வம் பிரம்மனிஸ்திதம். அது மாதிரி ஜீவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பெருமாட்டம் வராமல் எல்லாம் கிடையாது. இவளுக்கே சுவாமினி சுவாமினி அப்படின்ற ஒரு அனுபவம் எல்லாம் உண்டு, குவாலிட்டி உண்டு. இஷ்டோபாயதையா சியாக சகிதாய ஆத்மேஸ்வராய. பூர்வ கண்டாசமாக சொல்றார் உபாயங்கள்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான், பெருமாளுக்கு சேர்ந்ததுதான் உபாயம் பண்றோம். உபாயம்னா சரணாகதி. எந்த பெருமாள்? சியாச்ச சகிதாய லட்சுமியோட சேர்ந்த பெருமாளுக்கு ஆத்மேஸ்வரம். ஆத்மேஸ்வரம் பேரு பகவானுக்கு. ஆத்மேஸ்வரம் பேர் சொல்றது அவனே ஈஸ்வரன் தான். அவன் எல்லா ஆத்மாவும் ஈஸ்வரன். அவனுக்கு ஒரு ஈஸ்வரன் கிடையாது. அவர் யாழ்த்தியோட சேர்ந்தவன். இஷ்டோபாயதையா துஷ்டோபாதை ரெண்டு பாடம் உண்டு. சியாக சகிதாய ஆத்மேஸ்வராய. அதனால சரமஸ்வரர்கள் ஏக்கம் சொன்னார். பிராட்டி சொல்வேன் அதிவானன் ஒருத்தன சொன்னார் சரதம்மான் பரித்தெஜே நீ பக்தியோகங்கள் அதுக்கு அங்க எல்லாம் போட்டு கஷ்டப்படாதே. மாம் வசத்தியான பரமனான என்னை மாம் ஏக்கம். பிராட்டி வேண்டாம் சொன்னார். அர்த்தமா பிராட்டி தான் விடமாட்டாளே. ஏகம்னு சொன்னாரு சியப்பதியான என்னை அர்த்தம். ஏகம்னா ஒன்னு அர்த்தம். ஒருவனா இருக்க லட்சுமிபதியை ஒன்றாமறையாக கேள்வி ஒருவனையே நோக்க உணர்வு அழுவான் அறிவிக்கிறார். முதல் திருவஞ்சாதியில பெரிய அழுவார் பெயரும் கருங்கடலே நோக்கும் ஒன் பூ உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் பெயரும் கருங்கடலே நோக்கும். ஆறு இருக்க தெரியும். ஆறு ஓடுறது பிரகிக்கிறது வெள்ளம் வருது எல்லாரும் எங்க போய் சேர்றது சமுதிரத்துல எல்லாரும் என்ன பண்றது நதி நாம் பத்தின்னு பேர் உண்டு. அப்பேற்பட்ட சமுதிரத்தையே பார்த்துருக்கோம் ஆறு. அவன் தானே நாசன். சமுத்திரத்தை ஆறுகள் பார்க்கும் பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு ஒன் பூ உயரும் கதிர்வனை நோக்கும். தாமரை மனா புஷ்பங்கள்லாம் சூரியன் வந்தா மலரும் யாரை பார்க்கும்? சூரியனையே பார்க்கும். அது கரலையே நோக்கும், பூக்கள் கதவனையே நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும். உயிர் பிராணம் போற சமயத்துல இவனையே தான் பார்க்கும். தர்மராஜன் பேர் எந்த சமயத்துல யாரை கொண்டு போகணும் அப்படின்னு தண்டனை கொடுக்கறான். ஆசியம் போக வருவான். அப்போ அப்ப ஞாபகம் வரும்போது போற சமயத்துல ஜீவனுக்கு ஐயோ யமன் வருவாகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால இந்த சாதாரண ஜீவன் யமனையே பார்த்துருக்கான். அது எத்தனை கதைகள் பார்த்துருக்கோம், வாக்கியங்கள்லாம் பார்த்துருக்கோம். எம்மப்பட்டாலும் வரா பிராணம் போற சமயத்துல நாராயணன் அவங்க எல்லாம் சேர்த்தாலும் விஷ்ணு பார்த்துதாலும் வரான். பெருமாளுடைய கங்கிங்க வராலும் வரா, யமதூதாலும் வரா. அப்போ யமதூதாலே சொல்லிட்டான் இவன் ஆகியம் போக கூடாது நீ. அப்ப எல்லா ஜீவனும் யமனும் தெரியவான். யமனும் யமக்கு திருநாகும் ராஜா. எதிர்கைகள்ல யமனுக்கு முக்கியத்துவம், பெருமாளுக்கே யமன் பேரு. யமன் அடக்கிறவன். அந்த ஜீவன் உயிர் இருக்கு. அந்த ஜீவன் தருமனையே நோக்கும். யமனையே நோக்கம் போடல, அவன் தர்மத்தை அரசிக்கிறான். தருமனையே நோக்கும். யமோ வைரஸ்வரோ ராஜா, சூரியன் யமன் இவெல்லாம் யாரும் இந்த ஒரு சோகம் எல்லாம் பெருமாள் தான். பெருமாளோட உனக்கு விவாதம் வேண்டாம். நீ திருவிழு போக வேண்டாம், நீ கங்கைக்கு போக வேண்டாம். கங்கையை தான புண்ணியெல்லாம் பண்ண வேண்டாம். அவன் ஜலநிலையும் ஒரு வருது. அங்க யவன் யாரும், யவன் சூரியன் யமன் இவெல்லாம் பெருமாள் தானே. ஆனா அந்த உயிர் போற சமயத்துல இந்த ஜீவன் யார பார்க்கும்? அந்த நதி சமுதிரத்தை பார்க்கற மாதிரி, அந்த பூ சூரியனை பார்க்கற மாதிரி நோக்கும். ஜீவன் தருமனையே நோக்கும். பொன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும். தாமரையால் கேள்வன் ஜீவன் என்ன பண்றது? யமன் சரணிவனா யமனையன் பாக்குறது. யமனை தள்ளிட்டு வந்துட்டு பாக்குறது யாரை? கிருஷ்ண பக்தியாவில் இவெல்லாம் பொன் தாமரையால் கேள்வன் நாராயணன் பார்க்கறது. மோட்சம் போக முடியும். இந்த ஜீவன் மோட்சம் போகக்கூடிய ஒரு உயிர் ஜீவன். இது யாரை நோக்கும்? பெருமாளை நோக்கும். ஆழ்வார் பெருமாளை நோக்கி சொன்னாரோ இல்லையே? ஒன் அழகான பிரகாசிக்கக்கூடிய தாமரையால் பத்மத்தில் அவதரித்த பத்மா என்கிற லக்ஷ்மியுடைய பதி கேழ்வன். ஒன் தாமரையால் கேழ்வன் ஏன் அப்படி பண்றாங்க? பிராணம் போகிறவங்க பெருமாள் நினைக்கிறான் மோட்சம் போகிறான். இவன் உபாயம் பண்றான். எந்த மந்திரத்துல? ஸ்ரீமன் நாராயணன் துவய மந்திரத்தாரு உபாயம் பண்றான். அது என்ன மந்திரம் சொல்லுது? ஸ்ரீமன் நாராயணன் வருது. அவ யாரு? ஒன் தாமரையால் கேழ்வன். அவனையேதான் ஞாபகம் இந்த ஜீவனுக்கு. மோட்சம் போகிறோம் பெருமாள் லட்சுமி நாராயணன் இவருடைய உபாயம் பண்றோம். ஸ்ரீமன் நாராயணாச்சாரம் சரணம் பற்றி இதனுடைய அர்த்தம் தான். அழுவாருடைய பாத்து பாட்டு அந்த தேசிய நிறுவனம் பெயரும் கருங்கடலே நோக்கும். ஆறு பொன்பூ உயரும் கதிரவனையே நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும், பொன் தாமரைய கேழ்வன் ஒருவனையே நோக்கும். இந்த உயிரும் இங்கே மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியது. சாதாரண ஜீவன் உயிரும் தருமனையே நோக்கும். ஜீவனையே பார்த்துருக்கும். இவன் வந்துட்டானே வந்து ராசியம் போகிறான். உபாயம் பண்ணவன் உயிர். இந்த ஜீவன் யாரு? பிரபன்னன். இந்த உயிரும் உன் தாமரையால் கேழ்வன் ஒருவனையே நோக்கும். தாமரையால் கேழ்வன் அங்க ரெண்டு பேர் தெரியுறா தனித்தனியா உபாயமா? இல்லையே. துவயத்துல சொன்ன மத்தத்தை அப்படியே ஆழ்வார். உன் தாமரையால் கேழ்வன் அவ்வளவு சேர்ந்திருக்காரு ஒருவனையே. லட்சுமி நாராயண ஒரு தேவதையே என்ன அவன் சொல்லிருக்கான்? மாமேகம் சரணம் கொள்க என்று. அப்ப இப்படி கேட்டமா சொன்னார். உன் தாமரையால் கேள்வன். ஆனால் ஏக்கம்னா பெருமாளும் பிராட்டையும் சேர்ந்து. இந்த ஸ்லோகத்திலேயே எம்பெருமாளு சுவாத்திரத்திலிருந்து விருதும் இல்லையா அப்படின்னு கேள்விப்படலாம். பிராட்டி எல்லா தேவத்துனா பெருமாள் ஒண்ணும் கிடையாதா? பவர் கிடையாதா? நினைக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராயத்தை பிரிச்சுக்கிறான். வரலாஜ தவத்துல பட்டருடைய தகப்பனால் குரத்தாழ்வான் சொல்லுகிறார். தவிர பற்றி சொல்லும் போது அனன்யாதீனத்தம் தவையிலது குரு வைது கிரகா பராதீனம் தான் பிரணத பரதந்தம் மனுவகை பாதம் பாயம் போஹோ சயதி பத சாவத்யமபி தேயதோ தோஷம் பக்தி அதிகவர் அடங்காதும் அதிபதி நீதான் வேறு சொல்லுக. அனன்யாதீனத்துவம் தவகில ஜகு வைதிக கிரகா வேதங்கள் வைதிக கிரகா நிறைய சொல்றது உன்னை பத்தி. நீதானே பெரியவன் ஹே வரதனே, பரபிரம்மத்தை அடக்கிறவன் யாரும் கிடையாது. அவருடைய பெயர் இருக்க பெரும் பெயர் பெரிய கீர்த்தி உள்ளது. அவனுடைய பேரே ரொம்ப கீர்த்தி உள்ளது. அதுக்கப்புறம் வேற யாருக்கும் அவளுக்கு கீர்த்தி கிடையாது. அவளுக்கு மகிமை உள்ள திருநாமம் உள்ளவன் சர்வசிய வசி அப்படியும் வசம் பண்ணக்கூடிய உன் பக்கத்தை இழுத்துக்கூடிய சக்தி உள்ளவன் நீ. சர்வசிய ஈசான நீதான் ஈசானன். அதனாலே சர்வேஸ்வரானாம் தம் ஈஸ்வரானாம் பரம் மகேஸ்வரம் என்று உபநிஷத்து ஈஸ்வரன் சொல்லிக்கிறாரே. இந்திரன் பிரம்மா ருத்ரன் எத்தனையோ ஈஸ்வரர் இருக்கா, அவள் ஈஸ்வரன் சொல்லிக்கிறான். அவளுக்கெல்லாம் நீ ஈஸ்வரன், அப்ப நீ மகேஸ்வரன் பேரு. மகேஸ்வரன் பெருமாள் சர்வேடன் பாஷை அடிக்கடி சர்வேஸ்வரேஸ்வரஹா ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் சொன்னா கூட அவளுக்கும் மேல சர்வேஸ்வரேஸ்வரஹா இவ்வளவு வேதம் சொல்லிட்டு வரலாறு சொல்ற ஆழ்வான் சொல்ற அரண்யா அதே நத்தம் தவையிட ஜகு வைதிக கிரகா வேதங்கள் பராதீனம் துவாம் பரதந்திரம். ஆனா நீ யாருக்கு அடங்க மாட்டேன்ற உனக்கு யாரும் அடங்க மாட்டேன் நீ ஒருத்தருக்கு அடங்கிடுவேன். பரதந்திரம்னைக்கு பக்தன் பக்த பராதீனன் பேரு பெருமா இருக்கு. நீ பக்தருக்கு அடங்கி போயிடுவேன். நீ யாருக்கு அடங்காதன்னு வேதம் சொன்னா கூட நீ பராதீனம் ஆகிடுறிய. பக்தனை பார்த்தா அவ்வளவு பெருமாள் இறங்கி வந்துடுற. உபாதம் போஜம் போகு அதனால ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட தோஷத்தையே பார்க்க மாட்டார். ஞானம் இல்லாதவன் பேசலாம் பெருமாளுக்கு. அவன் தான் ஞானமயன் ஞானானந்த வயம் விசித்த விஜயான கனஸ்வரூபம். பேசலாமத்துக்கு ஞானமே இல்லாதவன் தான் அர்த்தம். அவருக்கு பெருமாளுக்கு ஞானம் இல்லை. ஞான ஞான பல ஐஸ்வர்ய வீரியர் பகவான் அதனாலதான் பேரு. என்ன அர்த்தம் பக்தால் பக்தருடைய தோஷத்தை பார்க்க மாட்டான். அப்படியே மறந்த மறந்தா மாதிரி இருந்தவா மறந்தா மாதிரி. அதனாலே உபாதம் போயம் போகோ செய்துவத சார்வஜ்யமபி பெருமாள் சர்வஜ்யம் பேரு. ஒரே சமயத்துல எல்லாத்தையும் பிரத்யக்ஷா நேர பார்க்கக்கூடிய சக்தி அவன் ஒத்தந்தான். அவன் போய் ஒண்ணும் தெரியாது ஞானம் இல்லாம சொன்னா எப்படி பக்த பராதீனன். சார்வஜ்யனா இருந்தாலும் அவிஜ்ஞாதான டைட்டில் போட்டார் சரஸ்வதாமத்துல. சார்வஜ்யம் விடையதோ தோஷம் பக்தேசு ஏ வரவனையை பார்க்க மாட்டேன் எப்படி சொன்னான். திராட்சி சர்வதா சர்வதா ஆனுகூலியம் பண்ணா பக்தாளுக்கு பெருமாள் அவர் இங்கிட வராதீன அவர் சொல்றது பெருமாள் கேட்கிறான். அதீனமான ரித்தியை உடையவன் இந்த ஸ்லோகத்துல பட்ட சொல் ரித்தி ரித்தி இவருக்கான ஐஸ்வர்ய ஜான் அந்த ஆறு குணங்கள்லாம் கூட அபராதீன விபவா இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் யார் வருது பிராட்டியோட மகிழினால் கூட சேரது உனக்கு. எல்லா சக்தியும் எண்பது மாதிரி அபாதீன விபவத்துக்கு குறைவு ஏற்படாது. பிராட்டி இருக்காவே மங்களமானவள். அதனால ரத்னத்தின் மதிப்பு சாமான அறிவுகள் என்று தெரியாத போனாலும் இயல்பாக அவளை பெருமை போயிடுவான். ரத்ன வியாபாரிக்கு ரத்ன மதிப்பு தெரியும். பொனுமையில் ரோட்ல போறவனுக்கு ஏதோ கல்லு மாதிரி கூட கல்லூரிக்கெல்லாம் ரத்னம் இருந்தா அவன் மதிப்பு தெரியுமா. ஏதோ பல வருடம் இருக்கேன் போக ஒரு 100 ரூபாய்க்கு விற்று வந்துடுவான். அது கோடிக்கணக்கு வெளியா இருக்கும் தெரியுமா. அவரு ரத்தம் வியாபாரிகள் தெரியும். ஆஹா இந்த மாதிரி ரத்தம் ஆச்சு இவ்வளவு லட்சம் உள்ளது இது இந்த இவ்வளவு வேலை போகவே தெரியும். அதனால குப்பை கிளியது கோழி அழகாக ஒரு உதாரணம் சொல்றார். கோழி குப்பை கிளறது குப்பை கவலிகளே தான் சாப்பிடும் கோழி பார்த்துக்கலாம். காலாறு செய்தையும் குப்பையெல்லாம் இறச்சி அதுல ஏதாவது பூச்சி இருக்க மாதிரி முடியும். ஆனா குப்பை என்னன்னா கலரும் கோழி அதுக்கு அது குப்பையில ஒரு ரத்னம் இருக்கு. அது என்ன பண்ணும் குப்பையெல்லாம் கழி தூர போறோம் காலாறு ரத்தையும் வரையும் புழு கடிக்கணும். அதான் புழு தான் தருது. இது ஏதோ கல் இருக்கு அதுவும் தள்ளிடும். அந்த ரத்தம் மாதிரி கோழிக்கு தெரியுமா தெரியாது. அதனாலே ரத்ன அந்த ரத்னம் சொல்ல கோழி சொல்லித்தான் எனக்கு ஒதுக்கி தேடுறதையும் ரத்னம் கேட்கறதான். கோழியை பார்த்து கோழி பதில் சொல்றதான் நீக்கு ரத்னம் தான் இல்லையே கோழியோட பதில். ஜெய ரத்னே ரசாதிஸ்வாரோகஸ்வாம் அபிநந்ததும் உன்னை தலையில வச்சு கொண்டாடுறா தலையில ஆவரணம் போடுறா மார்புல வச்சுக்கிறா அவளை வச்சுதான் இல்லையே என்னதான் வச்சியாண்டவர் நான் தேடுறேன் பாருங்க நெல்லோ தானியமோ பொறுக்கிறேன் இதுக்கு இணையாகாது நீ எனக்கு இதான வயிற்று இருக்கும் உன்னுடைய மதிப்பு தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அந்த கோழி. தான்ய கணேயத்வம் நஜாது சதிசே அதனால குப்பை, அதுக்கு குப்பையில மதிப்பு தெரியாது. அந்த குப்பையில மதிப்பு தெரியாத மாதிரி சில பேர்லாம் ராஜாவை புகழ்ந்து பேசுறது, அவங்ககிட்ட சம்பாவனை வாங்கிட்டு வருது கலந்து. கொல்லும் பயனில்லை, நம்ம சொல்ற ஒரு இடத்துல கொல்லும் பயனில்லை, ராஜாவனை ஆசிரியத்தினால என்ன மோட்சம் உங்களுமா? ஒன்னு அவன் ஆசிரியத்தினால ஒன்னும் கிடையாது. அந்த வகையில் வயிற்று பசி போக்கலாம், நம்ம புகழ்ந்து பாடணும். குப்பை கிடத்தன்ன செல்வத்தை, செல்வம் நிறைய பணம் தரானேன்னு செல்வம் நம்ம குப்பையா தெரியுது பாருங்க. ஓடி ஓடி ராஜா கிட்ட வாங்கிட்டு வரா, அதை போய் குப்பையை கடந்து போய் அவங்க கிட்ட வாங்கிட்டு வருங்களே. அதனால வள்ளல் புகழ்ந்து, வள்ளல் சொல்றேன், வள்ளல் வாரி வாரி கொடுக்குறோம் வள்ளல். அதனால எவ்வளவு கொடுக்க முடியும்? ஒரு நாள் கொடுக்கலாம், ஒரு வருஷம் கொடுக்கலாம், ஒத்து இருக்கு. அப்புறம் அவன் போய் வள்ளல் இருக்கல, உதாரா சர்வே வீதம் பகவான் தானே, உதாரத்தம் உள்ள உதாரத்தம் பகவான் ராமநாதர் புகழ்கிறார். அதனாலே வாய் புகழ்ந்தனும் வாய்மை இழக்கும் பெருமாள் எதுக்கு நாக்கும் வாயும் கொடுத்துருக்க பெருமாளை பாடுறதுக்கு? இந்த ராஜாவை போய் செல்வத்துக்கோசம் பாடி உன் நாக்குடைய மகிமையே குறைச்சிக்கிறீங்க. வல்லல் புகழ்ந்தரும் வாய்மையிலிருந்து செல்வத்தை வள்ள குறைவிலன். வல்லல் யாரு? வல்ல அவன் இருக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு அவனையும் ஜாலி ஆகிடுவான். பெருமாள் அப்படி இல்லை, கொடுத்துட்டே இருப்பான், எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது, அப்படியே தான் இருக்கும். அது வல்லல், பெரிய வல்லல் அவன் தானே. கொல்ல குறைவிலன் வள்ளல்னா யாரா? பெருமாள் தான் வள்ளல். ஏன் கொல்ல குறைவிலன்? பூர்ணன், பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம தட்சிதேன்னு புரிஞ்சது, பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுக்கிறோம், குறையாது, மாதிரி பூர்ணமாதான் எழுதும், பூர்ணம்னு பேர் உண்டு. அது மாதிரி பெருமாள் ஒருத்தான் முடியும், பூர்ணா பூர்ணமேவா அவசிச்சது. சரி, எல்லாத்தையும் பூர்ணத்திலேருந்து இருக்கீங்க, என்ன மிச்சம் இருக்கிறது? பூர்ணமா இருக்கு மிச்சம், பகவான் ஒருத்தர் தானே. கொல்ல குறைவிலன் வேண்டு கொல்லாம் தரும், என்ன வேண்டும் எல்லாத்தையும் தரும், பெருமாளை தரும். கோதில் என் வள்ளல், குற்றமே இல்லாத வள்ளல் என் பகவான் மணிவண்ணன். நீ சேர்றிய வள்ளல்கள்லாம் கவிகள்லாம் பாடி ராஜாக்கள் ஐயக்கூடிய வள்ளத்தன்மை என் பகவான் இருக்கானே. கோதில் என் வள்ளல் மணிவண்ணன், மணிஸ்வபாவம் உள்ளவன், தன்னை கவி சொல்லவனே. அவள் புலவெல்லாம் பார்த்து நம்மளை கூப்பிடுற, எவங்கிட்டயோ போய் பணத்துக்காக ஓடுறங்களே, நாக்க கெட்டுதுங்களே. பெருமாள் இருக்கான் பெரிய வள்ளல், நான் பாடுறேன், என் கூட வாங்கும் பெருமாளை பாடுங்க. கவி சொல்ல வம்மினே, பெருமாள் வேண்டிட்டுலாம் தரும், எல்லாத்தையும் தருவான். பெருமாளுக்கு சமயம் பார்த்து நீ கேட்டியா, எல்லாத்தையும் தருவான். ஓமம் பூமியில் உள்ள எல்லாத்தையும் தருவான், இந்த வள்ளல் எல்லாத்தையும் தர முடியுமா? மனோரசம் அதில் நீ என்ன நினைக்கிறோ அதெல்லாம் தருவான். ஸ்வர்க்கம் வைகுண்டத்தை தருவான், ஸ்வர்க்கி வந்தேன் சரி, நித்திய சூரியன் கூட வந்து சேவிப்பான், கொண்டாடுவா, வரதே வரவேற்பா, மோட்சம் போகும்போது நித்திய சூரியகளும் சேவிக்கக்கூடிய அந்த நிலையை உண்டாக்குவா, மோட்சம் தான் ஆகும், மோட்சமான தானே. அதனால எப்பதம் அந்த வைகுண்ட பரமகத்தை தருவானே, அவன்தான வள்ளல். யாருக்குன்னு ததாதி தியாகினாம் பும்சாம், யார் வந்து பக்தியோ பிரபத்தியோ பண்றவாரோ அவருக்கு எல்லாத்தையும் அபவர்க்க பிரதோகரிஹி. அவனுக்கு ஒரு விசேஷம் உண்டு, பெருமாளுக்கு குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? அபவர்க்க பிரதன் முகுந்தன் மோக்ஷன் தருவான். அப்ப வேற ஒண்ணும் தர மாட்டானா? ஐஸ்வர்யம் இச்சேத் உதாசனாத் அக்னி, ஐஸ்வர்யம் வேணா அக்னி உபாசம் பண்ணு, ஆயுள் வேணா பண்ணு, ஐஸ்வர்யம் வேணா இன்னும் ருத்ரன் போனா இதை பண்ணு, அதை பண்ணு தான் சொல்லிட்டேன். பெருமாள் எல்லாத்தையும் தருவான், மோட்சம் தருமா அவன் தரலாம் அர்த்தம் இல்ல, எல்லாத்தையும் தருவான். ஆனுஷங்க என்ன சொல்லி ஜாகிரத சொல்ற, அதனாலே பெருமாள் பெருமை வரவே வராது. சொரூப நிரூபக சொல்லுமா பிராட்டி இருக்கா, விட முடியாது. மாடு இருக்க பசு மாடு, அது சாஸ்னா அங்கம், கழுத்துல ஒரு மடி தொங்கும், பிரிக்க முடியுமா? அது பசு பத்தி லட்சணம் சொல்லணும்னா அது சொரூப நிரூபக தர்மம் பேரு. எப்ப சொன்ன அடையாளமோ அதுக்கு என்ன பேரு? சொரூபக நிரூபக தர்மம். அதனால பசு மாட்டை சொல்லணும்னா நாலு கால் உண்டுனா ஆட்டுக்கு இருக்கு, மாடுக்கு இருக்கு, எருமைக்கு இருக்கு, பசு சொந்தாகுமா? கண் இருக்கு, கொம்பு இருக்குன்னா எல்லாருக்கும் தான் இருக்கு, வால் இருக்கு. அப்படின்னா என்ன முக்கியமானது? பால் கறக்கக்கூடிய தரம் எருமை கூட தான் இருக்கு. யாருக்கும் இல்லாத சொரூப நிறுவ தரம் என்ன? பசுவுக்கு கழுத்து தொங்குற இந்த மடி சாஸ்திரம் சொல்றது. அப்ப பிராட்டி இந்த மாதிரி சொரூப நிறுவ தர்மம் இருக்கா? எத்தனை சொன்னா பெருமாள் தெரியணும், விஷ்ணு ஜெகத் பிரதம் ஈஸ்வரன் சொன்னா புரியாது. புருஷன் மகாபுருஷன் புரியாது. ஈஸ்வரன் எட்டி பார்ப்பான், ருத்ரன் நான் தான் புருஷனா என்ன சொல்றதா வேதம், ருத்ரன் இந்திரன் எட்டி பார்ப்பான், பிரம்மா எட்டி பார்ப்பான். அப்ப சொரூபத்தில் சொல்லும் போது சர்வேஸ்வரன் யாரு, லக்ஷ்மியோட உட்காந்துருக்கன், லக்ஷ்மி நாசன்னா யாரு, ருத்ரன் சொல்ல முடியுமா, பிரம்மாவை சொல்ல முடியுமா? அப்ப சொரூப நிரூபிதம் யாரால, பிராட்டி யாரு, பிராட்டின்ற ஒரு அப்ஜெக்டிவ் அவ விட மாட்டான். லக்ஷ்மி நாசன் ஆஹா, புருஷன் சொன்னா இவன் தான் வேதாகமேதம் புருஷன் சொல்லி போயிடு, புரியல நேர வாசிதே போகுது, யார் அந்த புருஷன், கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்டபத்யூ ஸ்ரீபூமி நீடாநாசன் ஒண்ணு, இந்திரன் ஓடிவிடுவான், பிரம்மா ஓடிவிடுவது எல்லாம் இருவாடாங்க. அப்போ யாரை சொன்னா பெருமாள் சொல்ல முடியும், பரபிரம்மத்தை புருஷனை, லக்ஷ்மியை சொன்னாதான் விஷ்ணுன்னு தெரியுது, வெறும் விஷ்ணுன்னு சொன்னா சொல்ல முடியாது. அப்ப சொரூபதி உதவமான பிராட்டியை சேர்ந்தவன பெருமாளுக்கு அடையாளம் காமிக்கிறார், பசு மாட்டுக்கு ஸ்நாசனா மாதிரி. அப்ப அதுலாத பெருமாளை உள்ளபடி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு முப்பதாவது ஸ்லோகம், முப்பத்தோராவது ஸ்லோகம் அனுபவம், ஸ்லோகத்தை அனுபவிச்சு மேல போறேன். விஷ்ணோஷ பகவான் ஸ்வதாயத்தர்த்தித்வேபி அவவது அபராதீன விபவஹ பிராட்டியினாலே பெருமாள் விதமும் அனுபவிச்சார். பட் இந்த ஸ்லோகத்துல முப்பத்தோராவது ஸ்லோகம் முப்பத்தி ரெண்டு, முப்பத்தொன்னு அனுபவிச்சோம், முப்பத்தி ரெண்டு, திவ்ய தம்பதியாக சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிறது, பெருமாள் பிராட்டி விட மாட்டார், பிராட்டி பெருமாள் விட மாட்டார். ஆனா இந்த கோஷம் என்ன அவர் பண்ணது, பிராட்டி விபவம் தான். அப்ப பிராட்டி விபவம் தான் ஏறது பெருமாளுக்கு மொத்த தாத்பரியம். அடுத்து முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம், பசகனபல ஜோதி ஜானேஸ்வரி விஜய பிரதான் பிரணதவரண பிரேம க்ஷேமன் கருத்த புரஸ்வராக அபி பரிமள காந்தி ஹீராவண்யம் அச்சிரேதிந்திரே அச்சி இதிந்திரே தவ பகவதே சாதாரண குண ராசயா. பகவான் சகல கல்யாண குணங்கள் உள்ளவன், உயர்வர உயர்நரம் உடையவன், அனந்தன், அனந்த கல்யாண குணம் உள்ளவன். சகஸ்ரநாமத்தில் அதான் பீஷ்மன் ஆரம்பித்தார், ஆயிரம் பேர் சொன்னார், ஆயிரம் பேர் அவரால் அதான் முடியும், பெருமாள் ஆயிரம் பேர் தானா, எண்ணற்ற திருநாமம் உடையவன், பேராயிரம் உடையான்னு ஒரு ஆயிரம் மட்டும் இல்லை, அவர் விஷ்ணு சகஸ்ரநாமம் இது, ஐக்கிய சகஸ்ரநாமம், வராய சகஸ்ரநாமம், எவ்வளோ ஒவ்வொரு பேரும் எண்ணின்றே போன கோட்டிக்கிறதுனா போகும். அப்படிப்பட்ட பெருமாள் அனந்த கல்யாண குணங்கள் உடையவர், அனந்த கல்யாண குணங்கள் உடையவராக இருந்தாலும் யாரால் பிரகாசிக்கிறார், பிராட்டியினாரே. அதனாலே சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யத்துக்கு இதே பற்ற என்ன பேர் வச்சார், சகஸ்ரநாம பாஷ்யம் பேர் வைக்கல, அது சங்கர அவர்களா பேர் வச்சான், பகவத் குண தர்ப்பணம், பகவானுடைய குணங்களை காமிக்கிற ஒரு கண்ணாடி, தர்ப்பணம்னு கண்ணாடி, அதாச்சும் அந்த பேர் வச்சார், லென்ஸ் மாதிரி, அது பார்த்த விஸ்வம் விஷ்ணுனா நிறைய அப்பம் தெரியும் வேக்காம். அதனால இந்த குணங்கள் தான் யாரு, சியப்பதி பிரசகனவர ஜோதி ஜான சரி, நிறைய குணங்கள், இந்த குணங்கள்லாம் வரிசையே சொல்லு வர, காந்தி லாவணி எவ்வளவு குணர், இந்த குணங்கள்லாம் யாரு, குவியல், இது பிராட்டிக்கு உண்டு பிரவான உண்டு, அவர் பகவானே, இவர் பகவதி, கேள வயசுல தாயார் சொல்ல மாட்டார் பகவதி, அப்ப எப்படி சாத்குண்யம் உள்ளவன், ஏகப்பட்ட குணம் சொல்றாரு, ஒரு பதினாறு பதினஞ்சு குணம் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல, இந்திரே இந்திரா அப்படின்னா பிராட்டிக்கு பேரு, இந்திரான கூடாது, இந்தி இந்திரான லக்ஷ்மிக்கு பேரு, இந்திரே பிராட்டியே கூப்பிடுறாரு, பிரசகன பல ஜோதி இதெல்லாம் குணங்கள், பிரசகன பல ஜோதி ஜான ஐஸ்வரி விஜய பிரதான் பிரணதவரண பிரேம க்ஷேமன் கரத்தராபி அபி பரிமள காந்தி லாவண்யம் அர்ச்சி இது ஏத்தி குணராசய. இத்தனை பதினஞ்சு விதமான குணங்கள், உதாரணத்தான் சொன்னேன், குணராசயகான இப்படி குணக்கூட்டங்கள் உண்டு, அது பெருமாளுக்கு உண்டு இவளுக்கு உண்டு, அவர் பகவான் ஒரு பகவதி, பகவதஸ்ட ஞான சக்தியாக தான் நிறைய உண்டு, அகிலேயம் பத்தினிக்கு கல்யாணி தானா, நல்ல கல்யாண குணங்களே உள்ளவன், ஹேய குணங்கள் கிட்ட நெருங்காதவன், ரெண்டு உபயலிங்காதி காரணம் பிரம்மசூத்த சீபாஷத்துல பெருமாளை சொல்லுன்னா அடையாளம் ரெண்டு, உபயலிங்கம் லிங்கம்னா அடையாளம், ரெண்டு அடையாளம் பொதுவா சொல்லுங்க. அகிலேய பத்தினீகம், கெட்ட குணங்களே நெருங்காது. ஒரு குணம் கல்யாண குணங்களே உள்ளவன். ஆச்சு, ரெண்டு குணத்தை தெரிஞ்சா போற சுருக்கமாக கோயிலிங்காதிகாரம் ஸ்ரீபாஷ்யத்துல. இப்படி ஞானசக்தியாளிகள் நிறைஞ்சவன், ஞான பலசக்தி வீதி ஐஸ்வர்ய தேஜஸ் ஆறு குணம் மட்டும் இல்ல, இதை தொடர்ந்து இதனுடைய பிரான்சஸ் ஆயிரக்கணக்கான குணங்கள். இந்த குணங்கள்லாம் பகவானுக்கு தானா? பகவத் குணம் தர்ப்பணம் சரணாவது அவங்கதானா? இதெல்லாம் ரெண்டு பேருக்கும் போதுண்டர். பிராட்டிக்கு ரொம்ப குறைவான கொஞ்சம் குறைவு, பெருமாளுக்கு அதிகம்லாம் கிடையாது. பெருமாளுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ அதெல்லாம் உனக்கு உண்டு. ஞான சக்தி வர ஐஸ்வர்ய வீதி தேஜாமதி விஷ்ணுபுராத பராசரி தான் காமிச்சு வச்சார். குண ராசியா குண மகோதரின் பாஷிக்கார். குணக்கடல், பெருங்குணக்கடல் ஆழ்வார்கள் அத்தியாவதாரத்துல அனுபவிச்சிருக்கார் பெருமாள். காருண்யம், இப்ப இத்த ஆறு குணம் தான் சொன்னார். காருண்யம், சௌசீல்யம், இதெல்லாம் சொல்லலையே. அதெல்லாம் அதனுடைய அடையாளங்கள். ஒரு குணம் சொன்னா எல்லாம் சேர்த்துக்க வேண்டும். ஆருண்யமம் அதன் கவலுகளான வாத்சல்ய சௌசையில் ஜாதிகளும். தேசிகன் விளக்கிற போது காருண்யம் முக்கியமோ இல்லையோ, நமக்கு பிரபத்தி பண்ணா மோட்சம் வேணும், பாபத்தான் பார்க்காத நம்ம பேர் கிருபை வேணும்னா தயை வேணும். தயை, கிருபை, காருண்யம், கருணை, இத கருணை, வாத்சல்யம், சௌலபியம், இதெல்லாம் இந்த ஆறு குணத்திலேயே, ஆறு குணத்துல இதெல்லாம் அடக்கம். அடக்கம் ஒண்ணு சொன்னா எல்லாம் அடக்கம் தான். அதனாலே காருண்யமம் அதன் கவடுகளான வாத்சல்யம், குழந்தை பசுமாடு கண்ணுகிட்டு எப்படி அன்பு வைக்குமோ அந்த குணம். சௌசீல்யம், நீரந்திரேன பெரியவன் சின்னவன் வித்தியாசம் பார்க்காத பழகிறது இருக்க, அதுக்கு சௌசீல்யம் பேர். எடை எடையாள் கூட பழகினான் பகவான், விசேஷ கட்டி பெறினான். இதெல்லாம் பெரியவன் சின்ன அப்படிப்பட்ட சௌசீல்ய குணங்கள். இதெல்லாம் சௌசீல்யம், காருண்யம், இதெல்லாம் பெரிய குணங்களுடைய அடி அங்கங்கள். விரிவா போனா அதெல்லாம் ஒரு கவடு ஷாட் குண்ணம் மட்டும் அஞ்சுக்கூடாது, அது முக்கியமானது. அதனாலே அனந்தன் ஒரு பெருமாளுக்கே பேரு. அந்தன்னா முடிவு, அனந்தன்னா முடிவில்லாது. முடிவே இல்லாத கல்யாண குணங்கள் உள்ளவர் அனந்தன். தவ அனந்த குணத்தார் விஷடே பதவியே குணாக மெயின் சப்ஜெக்ட் ஆகுனர். இதெல்லாம் என்ன முடியாது மற்ற குணங்கள்லாம். ஆறு பிரதான் ஜெய்ஹி பயேவ ஜெகத்குக்ஷவ் அந்நே அபி அனந்த நிர்விசிதாக. ஜெகத்தெல்லாம் புலையத்தை வச்சு நீயே உங்கள்கிட்ட எவ்வளவு ஞானசக்தி எவ்வளவு இருக்கும் சொல்லவே முடியாது. சாத்குண விவேகம், அதனால அது வேற நமக்கு குவியல் குவியலா இருக்கு. அனந்த கல்யாண குண கண மகோததி பாசுகர் அனந்தார், அது போதுமே எனவே முடியாது. மங்கள குணங்கள், கல்யாண குணங்கள், குண கணங்கள்னர். அது கூட்டு கூட்ட கூட்ட கூட்டமா வருது. அந்த கல்யாண குணம் என்ன முடியல, கல்யாண குணங்கள் கும்பு கும்பு கும்பலா வருது. கும்பு கும்பலா வருது எவ்வளவு என்ன முடியாது, சமுத்திரம் மாதிரி பெரிய போகுது. கல்யாண குண கன மகோததி அப்படி விளக்கினார் பாஷ்யக்காரர். அசங்கேய என்ன ஒருதா சொல்லிட்டார், என்னவே முடியாது போ அவ்வளவு. அசங்கேய குணராசையான் அதான் இங்க பற்ற சொல்ற. அசங்கேய குணராசையா எதுவுமே ஒன்று சொல்லிட்டு அவன் சக்தி எவ்வளவு பெருசு. பராசிய சக்தி விவிதை வைஷ்டூயதே, கொஞ்சம் சக்தி விவரியம் சார், அதெல்லாம் முடியாது வேதனை உபனிஷத். விவிதை வே நானா பிரகாரமான சக்தி அவனுக்கு சுவாபாவிகி. எப்படி இந்த ராவணன் அவன் பிரம்மா இந்திரன் தபஸ் பண்ணி வாங்கிட்டாரு, அந்த மாதிரி சக்தியா? பெருமாளுக்கு சொதகாவே இருக்கக்கூடிய உயர்ந்த சக்திகள் சுவாபாவிகி. இன்னும் ஞானம், பலம், இந்த ஷாட் குண்ணியங்கள், தபஸ் வந்து யாராவது தபஸ் வந்து புண்ணிய சுகத்தின் தர வந்ததா பெருமாளுக்கு? சுவாபாவிக அனவசிகாசிய அகங்கேரி கல்யாண குணகணகா பாஷிகார அப்படிப்பட்டவர். எம்பெருமானுடைய ஞானம் இருக்கு. அவர் தனி அவர் குணத்தை வர்ணினர் நாதமணிகள் குலத்துக்கு ஆச்சாரியர் ஆடவந்தாருடைய பிதாமகன் தாத்தா, அவரால் தானே குலபத்தின்னு பேரு. அவர் சொல்லிட்டார் ஒரே பகவன் நாதமணிகள் அவர் பெருமாளை பத்தி சொல்லுன்னா அது மாதிரி யாரும் சொல்ல முடியாது. யோவே தீ எல்லாத்தையும் அறிய கோடி சக்தி உள்ளவன். அப்ப இந்து அறிய மாட்டானா, ருத்ர அறிய மாட்டானா, நம்ப அறிய மாட்டவா, பெருமா அறிய மாட்டாரா? அடுத்தது போல யோவே யுகபதி ஒரே சமயத்துல அறியறவன். எத்தனையோ பெருமா போயிட்டு போயிட்டு வருவா, அப்ப பார்க்க பெருமா வேற, அர்த்த யுகத்துல பார்க்க அர்த்த சதுர யுகத்துல வேற பெருமா, வேற பரார்த்தம் இந்து அர்த்தம்லாம் முடிஞ்ச உடனே வேற பெருமா. ஒரே சமயத்துல அந்த பெருமா பார்க்க முடியுமா எல்லாத்தையும்? யோகேத்தி யுகபது பெருமாள் லட்சம் அதுமா கர்வம் அப்படியே பாகசத்தி வந்தா கூட அவன் அண்டத்து உள்ளத பார்ப்பான், இன்னொரு அண்டத்தை எப்படி பார்க்க முடியும், எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியும். அதனால யோகேத்தி யுகபது சர்வம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பெருமாள் எப்படின்னா நேர பார்ப்பான் எல்லாத்தையும், வகிவினாலேயோ யோகத்தாலேயோ பார்க்கறது இல்லை, மற்றவர்கள் கொஞ்ச ஊடு அந்த அந்த போகம் அந்த அண்டம் எல்லாம் பார்க்க முடியும். பெருமாள் அறியிறான் பார்க்கான் ஒரே சமயத்தில் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் நேர பார்க்கலாம். யோகேத்தி யுகபதி சர்வம் பிரத்யக்ஷேனே ஒரு ஒரு ஒரு சமயத்தில் பார்க்க அந்த சமயத்தில் பார்க்காத போடுறானா அது இன்னும் பெரிய சதா இத்தனை எப்பவும் பார்த்துருக்கான். யோகேத்தி யுகபதி சர்வம் பிரத்யக்ஷேனே சதா சதா தானே பார்க்கான். அர்ஜுனுக்கு விஷயம் காமிக்கிறார் அவர் கண்ணு தரேன் பாருன்னு பெருமாள் அந்த மாதிரி ஏதாவது லென்ஸ் வச்சு ஒரு பெரிய விஷயத்தை கண்ணு வச்சு பார்க்காரா இதெல்லாம் சதா எப்பவும் பார்த்தா தானே பார்க்கார் சுவதா அப்பேற்பட்ட சக்தி. இது யாருக்கு பெருமாள் சொல்றது யாருக்கு சொல்ல முடியும். யோகேத்தி யுகபதி சர்வம் பிரத்யக்ஷேனே சதா சுவதா அப்பேற்பட்ட ஹரியை சேவிக்கிறேன் நாதமணி தம் பிரணம்ய ஹரிமிஷா பிரம்யாக சத்தம் பிரதக்ஷ்மே அந்த பெருமாளை வழங்கிதான் நான் நியாய தத்துவத்தை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறது. அந்த ஜெந்தம் தான் பூரா கிடைக்கிறது ஷாட்குணத்துக்கு விரிவுதான் ஒரே வரியில் எவ்வளவு அழகா சொல்ற நாதமணி. அதனாலே இதுதான் ஷாட்குணத்தை விரிவை குறைத்தாதான் வரதராஜஸ்தவம் பஞ்சஸ்தவத்துல வரதராஜஸ்தவம் அது அனுபவிக்கிற பிரகிருஷ்டம் விஜயானம் பலம் அதுல ஐஸ்வர்யம் அகிலம் விமர்யாதம் வீரியம் பரத பரமாசக்தி ரவிஜ பரம் தேஜஸ்தேதி பிரவர குண சக்கம் பரமஜம் குணானாம் நிஸ்தீமானாம் கணன விகுடனானாம் பிரதவபூஹு. ஆறு குணம் சொல்றாரு சுவாமி வாஸ்துவான் ஆறு குணம் வேற யாரும் முக்கியமா பெருமாள் காமிக்கிறது ஞான வர ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் சொல்ல முடியும். பிரகிஷ்டம் விஜயானம் உயர்ந்த விஜயானம் அது விஞ்ஞானம்னு ஒரு பதத்தை சொல்லுது கொஞ்சம் விவரிச்சார் அளவிட முடியாத விஜயானம் பலம் அதுலம் பலம் இருக்கே ஞான பல அர்த்த குணம் அது எடவே போட முடியாது. ஐஸ்வர்யன் அடக்கி ஆடுற தன்மை இருக்கு அந்த குணம் அகிலம் எல்லாத்தையும் ஐஸ்வர்யம் ஒரு ஒரு லெவல் மட்டும் பிரம்மலோகமும் ருத்ரலோகமும் இல்லை. அதனால ஐஸ்வர்யன்றது ஐஸ்வர்யம் அகிலம் எல்லா லோகத்தையும் ஆடக்கூடிய தன்மை ஞான பல ஐஸ்வர்யம் வீரியம் அடுத்தது விமரியாதம் வீரியம் யாரும் அடக்க முடியாது இந்த லட்சம் இவ்வளவு வீரியம் சொல்ல முடியாது வீரியம் ஏ வரதனே அப்புறம் வீரிய சக்தி பரமாசக்தி சொல்ல மாதிரி பலவித சக்தி உயர்ந்த சக்தி யாருமே அவ்வளவு கிடையாது. பரம் தேஜா அப்புறம் தேஜஸ் இருக்க ஒளி கற்றை அந்த பரஞ்சோதியை உபசி சொல்லிட்டேன் அது தேஜஸ் இப்படிதான் பிரவர குணசக்கம் குணசக்கம் ஆறு குணங்கள் உயர்ந்த ஆறு குணங்கள் பிரவர குணம் அது குணங்கள் அனந்தம் சொல்லிட்டுவேன். அப்ப ஆறு குணம் பிரதமஜம் இந்த ஆறு குணத்திலிருந்து எல்லா குணமும் பிறகு அந்த ஆறு குணம் தானே ஆறு குணம் தான் நினைச்சுக்க வேண்டாம் அனந்தன் பேர் அதனால்தான். அதனால எல்லை இல்லாத குணங்கள் உள்ளவன் எல்லை இல்லாத குணங்களுடைய கூட்டம் உள்ளவன் குண கண கணங்கள் பெருசு அதே மாதிரி அப்படி எல்லா குணத்துக்கும் இந்த ஆறு குணங்கள் சாட்குண்யம் அதெல்லாம் பிரசவ போகு அது என்ன வந்தது என்று சொன்னார் ஸ்ரீரங்கராஜத்துவர்லயே உத்தர சதகத்துல இதே பட்ட அனுபவிக்கிறார் யுகபதி அரிசமச்சை நாதமசனமாக தான் யுகபதி ஒரே சமயத்துல விடாமல் தன் கண்களாலே தானே பிரத்யமாக பார்க்க சொன்னாரு அதான் அந்த பட்டரம் காமிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல. ஆனா சக்தி பலம் வீரியம் தேஜகா ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்லோகம் போடுற அங்க வருது அந்த ஸ்ரீரங்கராஜ ஸ்தலத்துல அதுக்கு சுருக்கமா காமிக்கிறார். யுத்தோபாயத்தில் வயசையும் கூட இதெல்லாம் சொல்ற போது யுகபதி அகிலம் பிரத்யக்ஷேன சுவதம் சததம் விதன்னு அந்த நாதவர்களுடைய சூர்ணிக்கு அப்படியே சுவகம் பண்றார். யோகேத்தி யுகபதி சர்வம் பிரத்யக்ஷேன சதா சுவதா அத ஸ்லோகத்தாரை தேசிகன் ஜெகத்தித்திரி சாரத்துல யுகபதி அகிலம் பிரத்யக்ஷேன சுவதா சததம் விதன்னு யோதன்வானை அசித்த விவர்த்திதா ஜலதிசுதையா சார்த்தம் தேவோரகத் பரிபாலயன்னு பரமபுருஷா சித்தோபாய பிரதிஷ்டபரஸ்வதாம். சித்தோபாயம் பெருமாள் நம்ம சீகரிக்கலாம் பரிநாசம் பகவான் எப்படிப்பட்டவன், சாத்குண பரிபூர்ணன், நாகாமணிகள் தான் விவரிக்கிற அந்த ஸ்லோகத்துல யுகபது அகிலம் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பிரத்யக்ஷேன கண் முன்னாலேயே ஸ்வதஹ தானே சததம் எப்போது விடாமல் தெரிந்து கொள்கிறான். நாதமணியின் வாக்கியத்தை விவரிக்கிறார். தேவதி தயா திவ்யோதம் இவ்வளவு சக்தி இருந்தா, கொஞ்சம் அல்ப சக்தி இருந்தாலே ராவணாவை ஆட்டி படைக்கிறேன். இவ்வளவுக்கு பெருமாளுக்கு யாரையும் சொல்ல முடியலையே. அவன் என்ன பண்ணலாம், எல்லாரையும் துவம்சம் பண்ணலாம். தயைன்னு ஒரு குணம் பாருங்க, இதுக்கு மேற்பட்ட உயர்ந்த தயை கருணை கிருப்பைன்றது அவன்கிட்ட இருக்கு. அது குறைவில்லா இருக்கு, சொல்ல முடியாது. நிறவதி தயாவ திவ்யோதன் தான் கருணைக்கடல் சொல்லக்கூடியது. கருணைக்கடல் அப்பேற்பட்ட பகவான் அசக்தி விவர்ஜிதா சக்தி அவன் விவரிக்க முடியாது. அப்பேற்பட்ட யார் என பரமான் பெருமாளுக்கு இவ்வளவு குணம் உண்டு. யார் இந்த பெருமாண்டார், லட்சுமண கூட இருக்கான் அந்த பெருமாள். ஜலதி சுதயா சமுத்திரராஜனுடைய பெண்ணானவள் லக்ஷ்மி சார்த்தம் இடமடியில உட்காந்து அர்த்தவாசனத்துல உட்கார வச்சிருக்கானே தேவகா பழிச்சு பழிச்சு இருக்கக்கூடியவன் ஜெகத் பரிபாலையன் சார்த்தையா பிராட்சியோடு சேர்ந்து ஜெகத்தை ரட்சிக்கிறான் பரிபாலையன். யார் அவன், அவன் தான் பரம புருஷன். அவனுக்காக பரமன் யாருகிறது, பரமையோ மகத் பிரம்மன். அவன் யார், சித்தோபாயம். நம்ம வரிநாசம் பண்ண காத்துருக்கான், நம்மளுக்கு மோட்சம் கொடுக்க வந்தான். நம்ம சாத்தியங்கு சரணாகதி பண்ணா அவன் சித்தமா காத்துருக்கான். பிரதிஷ்ட பரஸ்வரம், நம்ம பரத்தை ஏற்றுக்கிறானோ. அப்படி சித்தோபாயனான இவன் நாதகன் எவ்வளவு குணங்கள் உள்ளவன். ஜலதி சுதையா சார்த்தம் பிராட்சியோடு தான் இருக்கான், லோக ரக்ஷணங்கள்லாம் எல்லாத்துக்கும் வரலாம். சாதாரண குணராசையா ரெண்டு பேருக்கு பொது இந்த சோகத்தை சொன்னார். எல்லாத்தையும் இதெல்லாம் பொதுவான குணங்கள். இந்த 15 குணமும் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் எல்லாருக்கும் மங்களத்தை தருது. பிராட்டி தருவா, பெருமாளும் தருவா. அதனாலே பகவன் நாராயணாதிபதான் வரிசை அடிக்கிறார். முதல்ல பெருமாள் பிராட்டி தான் சரணாகி பண்றார். சரணாகி இந்த பாஷ்யக்காரர் பகவதியும் அந்த 6 குணங்கள் உள்ளவர் பகவான். இவர் பகவதி ஸ்ரீயம் ஸ்ரீத பேரே உள்ளவள் தேவி பிரகாசிக்கிறவள் நித்திய மனபாயினே உடவே மாட்டார் பெருமாள் க்ஷணம் கூட. பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் நித்யாம் மனபாயினியும் என்று பாஷிகாசுரத்தினால தவ பகவதே சாதாரண குணாக பகவான் ஐநா இத்தனை குணங்கள் சாத்குண்யம் இன்னும் கிருபை வத்சரத்தோசியலும் சௌலபியம் எவ்வளவோ இதுல 15-16 குணம் அடிவிட்டார். எல்லா ரெண்டு பேரும் பொதுதான், லட்சுமிக்கு மட்டும்தான் இருக்கு. பிராட்டிக்கு பெருமாளுக்கு இல்லையே சொல்ல முடியாது, பெருமாளுக்கு இருக்கு பிராட்டிக்கு சொல்ல முடியாது. அதனால ஜோதிஷ் அந்த குணம் தேஜஸ் விஜயம் ஜெயிக்கக்கூடிய சக்தி விஜயம் சக்தி அது பிரதா பிரசித்தி பெருமை ஒரே சிறந்த எல்லாத்தையும் பார்க்கிறோம். இப்படி பகவான் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரேஸ்வரன் என்ற பெருமை வெற்றி தரக்கூடிய ஒரு பெருமை விஜயர்த்தகா. எத்த யோகேஸ்வர கிட்ட எத்த பார்த்தோம் தத்த ஸ்ரீ விஜயா. எங்க கிருஷ்ண அர்ஜுனா இருக்காளோ அங்க நிச்சயமா லட்சுமி இருக்கா, வெற்றி இருக்குன்றாலும் லட்சுமி தான் வெற்றி, வெற்றி தான் லட்சுமி. அந்த சக்தி தான் அவங்க கிட்ட பகவான் கிட்ட இருக்கு. அதனாலே எம எவ்வளவு விஜயப்பிரதா வெற்றி தரக்கூடியவன். என்ன வெற்றி என்ன, நம்ம இத்தனை ஜென்மத்தை உழைந்து வரணும் பெருமாளே எனக்கு உபாசம் பண்ண தெரியாது, உபாசம் பண்ணா மோட்சம் தருவான். பெருமாள் உபாசம் பண்ண பார்த்து பத்தி பண்ணாத முடியாத பிரபந்தனையும் பார்த்து பெருமாள் அனுகிக்கிறாரு. பெருமாள் அந்த கருணகிரத்தினாரு, கருணகிரத்தினாரு அந்த ஜீவனை பார்க்க இவன் மோட்சத்துக்கு நம்ம கிட்ட கைகிரி பண்ண நினைக்கிறார். அப்பதான் மோட்சம் போக முடியும். நம்ம நம்ம ரிசர்வேஷன் தானா, ஆச்சாரியமா பிரபந்தம் பண்ணிட்டேன் மோட்சம் கொடுத்தா பெருமாள் மிரட்ட முடியாது. அது வழி சொன்னார், நம்ம தயை எதிர்பார்த்துருக்கோம். அதனால பகவான் நம்மளை வலிக்கிறோம், நம்ம பகவானை வலிக்கிறோம், இவனும் பகவான் வலிக்கிறோம். அவன் கைகிரி பண்ண வரட்டும். எனவே வைகவனத்தே தேரலபியா எவன் எந்த ஜீவன் பகவானாலே வரட்டும்னு அனுகிரகப்பட்டு வரானோ தசீக ஆத்மா விழுத்து தனும் சுவாம் பெருமாள் தன்னடிச்சு வரைக்கும் எழுந்து வந்து போறான். பெரிய தமையேவகி வரணியோ பவதி, யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ பெருமாள் அவனை வரிக்கிறான். பக்தா இல்ல ஆர்த்தவ ஜிக்யாசு எப்பேற்பட்ட பக்தன், கை சேர்த்த வேண்டவனா கை வீழ்த்த வேண்டவனா அப்படி இல்லை, ஞானத்தை வேண்டாம் கை இப்படிதான் வேண்டாம், ஒன்னும் வேண்டாது என்னையும் வேண்டானு தேசாம் ஞானி நித்திய உத்தகா. அப்பேற்பட்ட பாவம் பிரியதமாக கீதையிலே சொன்னார், ஞானி ஆத்மா பிரியம். அதனால அப்பேற்பட்ட பிரியத்தமனாக பிரியன்னு ஆசை உள்ளது, பிரியதரன் ரொம்ப ஆசை உள்ளவன், பிரியத்தமன் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆசை உள்ள ஜீவன். அவன் வரிக்கிறான் பகவான் எஸ்ஜாயம் நிறசெய்ய பிரியா. ரோம்பர்க்கே சொல்லியா சொல்ற உபாசனம் பண்ண முடியல, உன் கதிதான் சொல்லி இங்க ரோம்பத்தனமா இருக்கான, வேற ஒண்ணு மோட்சத்துக்கு ஒண்ணும் பண்ண மாட்டான், முடிவே உட்காந்துட்டான், அவன் ரொம்ப பிடிக்குமா, ஒன்னும் முடிவில் உட்காந்துட்டியே அதனால பரம பொருளாதாரனைய அந்த குணவிசேஷ அவளுக்கு பெருமாள் ரொம்ப கிருபை பண்றான், ஒன்னும் பொண்ண முடியாத வாழ்க்கை. சரண்யன் சரணம் கொடுக்கிறவன் சரண்யன், சரணம் பண்றவன் சரணாகதன். சரண்யன் அனுமதி பண்ணும்படிக்கு ஈடான எத்தனை பிடி பிரீதி. சரி வருஷம் நம்ம லோக நம்ம அனுபவி பண்ணலாம்னு பகவான் அலோ பண்ணணும், அனுமதி பண்ற அளவு சரண்யன் அனுமதி பண்ணும்படிக்கு ஈடான சாஸ்திர ஆஸ்திரியாதி குணங்களை விட இறாய் பெருமாளையும் அட்ராக்ட் பண்ணணும், அப்பதான் அவன் வரிப்பான். சாஸ்திரிய குணம் இருக்கா ஆஸ்திரியம் இருக்கா, இப்படி எல்லாம் நல்ல குணங்கள்லாம் இருக்கா அந்த ஜீவனுக்கு, அப்படி மட்டும் பார்க்க ஆச்சாரியத்தை அதிகாரம் ஆச்சாரியனுக்கு இதெல்லாம் இருக்கணும். அது இத்தி தனியே அறிகிட்டு போறாரு. பிரேம அடுத்த குணம் பிரிவி தாங்காது, ஒன்னு பிணை கொடுக்கணும் போக ஓட்டான். வைகுண்டத்திலே பெருமாள் சுவாமி நான் வைகுண்டுக்கு வந்துட்டேன் இப்ப என்ன கீழே போயிட்டு வரேன், உன்னை விடமாட்டேன்னு வருது பெருமாள் விடமாட்டார். அவ்வளவு பிரேமை பக்தி அடியாக பிரிவை தாங்காதை அடுத்த குணம் கஷேமங்கிறத்தோம் சொல்ல கோரிக்கையாக இவை வேண்டுவதில்லை. அதான் வேண்டுவதையும் ஆழ்வார் சொன்னா என்ன பகவான் தருவான், நம்ம வேண்டாம் வேண்டாம் ஒதுக்கினா கூட குலசேகர ஆழ்வார் மாதிரி இருக்கக்கூடியவர் அவருக்கு ஐஸ்வர்யம் பார்த்தா வேண்டாமா நீ செல்வம் வேண்டாதான் வேண்டும் அது நிறைய கொட்டது கஜனா ரொம்ப அவர் கேட்கல பெருமாள் பண்ற. அதனாலே க்ஷேமன் கருவதி க்ஷேமத்தை யார் கொடுக்கிறானோ அவன் க்ஷேமங்கிற பிற பிராட்டிகள் உண்டு பெருமாளுக்கு உண்டு. காந்தி அடுத்தது தேஜஸ், எல்லா மனசையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒளி, அந்த ஒளியை பார்த்தாலே பலபலான இருக்கு. அவன் காது எப்படி இருக்கு, அந்த தலை எப்படி இருக்கு, அந்த தோல் கண்டா தோலையை கண்டா ராமனை பார்த்து குங்சாம் புருஷாளுக்கே அவனை பார்த்து ஆசை வருமா அவளுக்கு அழகு. காந்தி பலபலான பெண் காந்தி மன ஒரு மனுஷால இருக்கிற தன்மை உள்ள ஒரு ஒளி இருக்கு காந்தம் காந்தி காந்தம் தெரியும். அவர் லாவண்யம் முடிக்கிறார், லாவண்யம் சோபை தானே சமுதாய மொத்தமா அழகா இருக்கான்னு சொல்ல முடியும், கை காலு தந்தையா பிரிச்சு பார்க்கலாம எல்லாமே அழு எல்லாமே அழுவாதி லாவண்யம் இருக்கு. லாவண்யம் சமுதாய சோபா அப்படிப்பட்டவன். லவணம் உப்பு ஏன் லாவணம் எப்படி வந்ததுன்னா லவணம்னா உப்பு, லவணத்துல உப்பு எந்த பக்கத்துல இருக்கு, மேல இருக்கா கீழே இருக்கா நடுவு இருக்கா, மொத்த உப்பு தான் மொத்த சோபை லாவண்யம். இந்த சோகத்தாரை திவ்ய தம்பதிகள் எல்லாரும் பொதுவான குணம் ஆறு குணம் மட்டும் இல்ல எல்லாம் முடியாது. இருந்தாலும் இந்த ஸ்லோகத்துல ஒரு பதினஞ்சு பதினாறு குணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன்னு முடிக்கிறார். ஸ்லோகத்தை எப்படி அனுபவிக்கிறார், பசகனவர ஜோதி ஞானேஸ்வரி விஜய பிரதாம் பிரணதவரண பிரேம க்ஷேமங்கர தவுரஸ்வராஹம் அபி பரிமள காந்தி லாவண்யம் அச்சிராதீந்திரே தவ பகவத ஸ்தேதே சாதாரண குணராஜய. இவ்வளவு குணத்துல பரிமளம் காந்தி பரிமளமும் சேருது, இயற்கையான வாசனை சர்வரசா சர்வகண்டா கந்தத்வாராங்குரா தரிசனம் பிராட்டி பத்தி ஸ்ரீ சூக்தம் பெருமாள் பத்தி உபரிசு சர்வகண்டா சர்வரசா அப்படிப்பட்ட வாசனை எல்லாம் உள்ளவா இப்படி பதினஞ்சு பதினாறு குணத்தாலே ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குணங்கள் திவ்யதன்மை குணங்கள் சொல்லி இந்த ஸ்லோகத்தை 32வது ஸ்லோகத்தை படிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். 32 முடிஞ்சது. செவிதாக்கு எல்லா பிராட்டியுடைய மங்களத்தை எல்லாரும் வரணும் முடிக்கிறேன். செவிதாக்கு சிம்மாய் கல்யாண் வெங்கடேஜா விஜயானந்த் குருவே நமஹா.